ஸ்ரீகுருப்போ நமஹ. உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்நாங்களே. ஆதிகவியான வால்மீகி எழுதிய இராமாயணத்தை தழுவி பலரால் பல மொழிகளில் இராமாயணங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றில் கம்பராமாயணம் மிகவும் புகழ்பெற்றது. சொற்சுவை பொருட்சுவையுடன் காவியத்தை கண்முன்னே நிறுத்தக்கூடிய கவிதை புனையும் ஆற்றல், கம்பன் வீட்டு கட்டுத் தெரியும் கவிபாடும் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. கம்பனின் கற்பனை ஓவியம் காவியமாக அமைந்தது கவிஞனின் கவி நயத்தை காண்பிக்கிறது. கம்பன் தன்னுடைய கற்பனா சக்தியினால் ஒரு அரசாட்சியை அமைக்கிறான். அதில் நாட்டின் வளத்தை வர்ணிக்க வேண்டும் என்று எண்ணினான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை நிலத்தில் மருத நிலத்தை அரசனாக உருவகப்படுத்தி அந்த மன்னனுக்கு அரசவை அமைத்து அழகு பார்க்கிறான் கவிஞன் கம்பன். மருதம் என்னும் மன்னன் அரசவையில் அமர்ந்திருக்கிறான். உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்திடும் அந்த மன்னனின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஆட்டமும் பாட்டமும் தான். அப்படி அரசனின் அரங்கத்தில் ஆடுபவர்கள் பெண்கள் அல்ல, ஆண் அழகர்களான ஆண் மயில்கள். ஆடல் மேடை செயற்கை மேடை அல்ல, திறந்த வெளியரங்கம். வெயிலே தெரியாத அளவிற்கு குளிர்ச்சியையும் நிழலையும் தரும் மரங்கள். மெல்லிய தென்றல் வீச மனமகிழ ஆண்மயில்களின் ஆட்டத்தை காண வாரியர் வாரியர் என வரவேற்கும் மலர்ப்பாவைகள். வருபவர்களின் உள்ளத்தை கவரக்கூடிய அழகு சுந்தரிகள் தாமரைகள். அந்த இனிமையான சூழலில் தங்களையும் மறந்து இமைக்கவும் மறந்து என்ன அருமையான நாட்டியம் என்று பார்த்து கொண்டே இருந்த நல்ல ரசிகர்கள் குவளை மலர்கள். நல்ல நாட்டியத்திற்கு பக்கவாத்தியங்களாக மெல்லிய ஒளியான மிருதங்கம் போலவும் டமாரம் போலவும் இரண்டையும் ஒழித்துக் கொண்டிருந்த கருமுகில்கள். இந்த இசைக்கூட்டத்திற்கு தேனை பிழிந்து பிழிந்து இனிய குரல் வளம் பெற்று இனிமையாக பாடக்கூடிய பாடகர்கள். தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிய கீதங்கள் பாடின. மன்னவனின் மன தூய்மையும் அவனது பெருமையும் பறைசாற்றுவது போல அழகிய வெண்பட்டு துணி போல் புரளுகின்ற அருவிகள். இப்படி நல்ல மருத மன்னன் என்று குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என நால்வர் போற்ற வாழ்கின்ற நிலையை வர்ணிக்கிறான் கம்பன். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க செந்திரை எழினிகாட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் எளிதுபாடு மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று. இப்படி நாட்டின் செழிப்பை பாடிய கம்பன் நாட்டு மக்களின் நலத்தை பற்றி பாடுகிறான். எல்லா மக்களும் நல்லவர்கள், அறிவும் ஆற்றலும் பெற்றவர்கள், உண்மையை மட்டுமே பேசுபவர்கள் என்று நாட்டு மக்களின் தன்மையை பேசுகிறான். நாட்டு மக்களில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடுக்கும் குணம் படைத்தவர்கள் யாருமே இல்லையாம். அதற்கு காரணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ள யாருமே இல்லை என்பதுதான். ஏழை என்பவர் யாருமில்லை, எல்லோரும் நிரம்ப பெற்றவர்கள். ஐயம் விட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லாத நிலையாக உள்ளது என்று பொருளாதாரம் நன்றாக இருந்ததை குறிப்பிடுகிறான் கம்பன். மேலும் வசதியுள்ளவர்கள் வறுமையுள்ளவர்களுக்கு வாரி வழங்கினால் வறுமை ஒழிந்து விடும், வறுமை நீங்கினால் எல்லோரும் கொடுப்பவர்களே என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். வன்மையில்லையோர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் சருவர் இன்மையால், உண்மையில்லை பொய் உரையிலாமையால், உண்மையில்லை பல்கேள்வி மேவலால். இப்படி நாட்டில் திறமையான திடமான வீரர்கள் இல்லை என்று வர்ணிக்கிறார். வீரர்கள் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியுமா? போர் என்ற ஒரு நிலை இருந்தால்தான் வீரர்கள் தேவை. பகை இருந்தால்தான் போர் நடக்கும். தசரத சக்கரவர்த்திக்கு பகைவர்களே இல்லை, அதனால் போர் இல்லை, வீரர்கள் இல்லை. ஏன் பகைவர்கள் இல்லை என்றால் தசரத மன்னனுக்கு பிறர் நாட்டை அபகரிக்கும் அவா இல்லை, பிறர் வாழ்வை பார்த்து அழுக்காறு கொள்ளும் நிலை இல்லை, எந்த குறுநில மன்னரிடத்திலும் கோபம் இல்லை, யாரிடத்திலும் இன்னாச்சொல் உரைத்ததில்லை. இதை தயரதன் கூறுவதாகவே கம்பன் கூறுகிறான். 60,000 ஆண்டும் மாண்டுற உருபகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன் என்று. பகையில்லாமல் வாழ்வதே வாழ்க்கை என்று வள்ளுவப் பெருமானும் காண்பிக்கிறார். காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் போன்ற உட்பகையை அடக்கிவிட்டவர்களுக்கு வெளியுகப் பகை இல்லை, போர் இல்லை, போரில் வீரத்தை காட்ட வாய்ப்பு இல்லை என்பதை திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் என்கிறான் கம்பன். இங்கே திண்மை என்பதால் வீரமானது உடல் வலிமையை பார்த்து வருவதல்ல, மனவலியின் வலிமையை பொறுத்தது என்று அந்நாட்டு மக்கள் மனத்தின்மை பெற்றிருந்தனர் என்று சொல்லாமல் சொல்லி கவிநயத்தை காண்பிக்கிறான் கம்பன். உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் என்ற அடியில் உண்மை இல்லை என்கிறான். நாட்டு மக்களிடத்தில் உண்மை இல்லை என்று கூறலாமா என்றால், உண்மையை தவிர வேறு எதையும் பேசத் தெரியாதவர்கள் என்று அந்நாட்டு மக்களின் இயல்பை போற்றுகிறான். அது எப்படி உண்மையை மட்டுமே எல்லோரும் பேச முடியும்? பொய்யுரையிலாமையால் பொய் என்று ஒன்று இருப்பதே அவர்களுக்கு தெரியாது. இது பொய் இது உண்மை என்று பிரித்து பார்க்கும் நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதே இல்லையாம். உண்மை இல்லை என்பதால் அந்நாட்டில் எல்லோரும் கற்றவராகவும் நல்லறிவு பெற்றவர்களாகவும் இருந்ததால் அறியாமை இல்லை என்கிறான். இங்கே கவியின் சொற்திறனும் பொருத்திறமும் அருமையாக அமைந்துள்ளது. வன்மை இல்லை திண்மை இல்லை உண்மை இல்லை என்று கூறிய பிறகு அறியாமையும் இல்லை என்பது, வன்மை திண்மை உண்மை இருக்கும் இடத்தில் அறியாமை இருக்காது என்பதை வலியுறுத்துகிறான் கம்பன். ஆகையால் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு இவை மூன்றும் அவசியமானது. காவிய நாயகன் வாழ்ந்த காலம் வேறு, வாழ்ந்த இடம் வேறு, காவியம் படைத்த கம்பன் வாழ்ந்த காலம் வேறு, வாழ்ந்த இடம் வேறு. கம்பன் புறக்கண்ணால் பார்க்காத ராமன் வாழ்ந்த அயோத்தியை அகக்கண்ணால் பார்த்தே காவியத்தை படைத்துள்ளான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வால்மீகி ராமாயணத்தை தழுவியே கம்பனின் பாடல்கள் அமைந்துள்ளன. கதாநாயகன் பிறப்பு மற்றும் எல்லாம் ஆதி காவியத்தின் வழியிலேயே சொல்ல வேண்டும் என்பது கம்பனின் நோக்கு. தயரதன் மகப்பேறு வேண்டும் என்பதற்காக முடிவரை அழைத்து வேள்வி நடத்துகிறான். அதன் மூலம் ஒரு தெய்வ பிரசாதம் கிடைக்கிறது. அதை தயரதன் மனைவியருக்கு பங்கிட்டு கொடுத்தான். இங்கு வால்மீகி முனி அருளியபடி அவர் சொன்ன வழியில் என்பதை கம்பன் மிக அழகாக காண்பிக்கிறான். மாமுனி அருள்வழி மன்னன் மன்னவன் தூமரு மென்கறி குழற்றொண்டை தூயவாய் காமரன் கௌசலிக்கரத்தின் ஓர்பகிர் தாமுரவழித்தனன் சங்கமார்த்தழ என்று. தயரதனுக்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணர் என 4 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்து குலகுரு வசிட்டரிடம் அனுப்பி வைத்து எல்லா கலைகளையும் கற்றுவரச் செய்தான் தசரத சக்கரவர்த்தி. அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த சமயம் அரண்மனை வாயிலில் கௌசிக முனிவர் வந்துள்ளார் என்ற செய்தியை கேட்டு தயரதன் உடனே வாயிலிற்கு சென்று வந்து முனி எய்தலும் மார்பின் அணியாரம் அந்தரத்தலத்தி இரவியஞ்ச ஒளிவிஞ்ச கந்த மலரில் கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் என கடிது எழுந்து அடிபணிந்தான் என்கிறார். அந்த முனிவரை வணங்கினான். தாங்கள் இங்கு வருகை புரிந்திருப்பது என் நாடு செய்த தவத்தால் இல்லை, நான் செய்த நற்செயலாலும் இல்லை, எங்கள் குலம் செய்த தவத்தால் என்று வணங்கினான் என்று வர்ணிக்கிறான் கம்பன். நிலஞ்செய்தவம் என்றுணரின் அன்று நெடியோயன் நலஞ்செய்வனை உண்டெனும் அன்று நகர்நீயான் வலம் செய்து வணங்க எளிவந்த இது உந்தம் குலம் செய்தவம் என்று இனிது கூற முனி கூறும் என்று. உடனே விஸ்வாமித்திர முனிவர் தயரதனை பார்த்து, நான் இங்கு வந்திருக்கேன் எதற்காக என்று தெரியுமா என்று கேட்கிறார். கேட்டு அதற்கு பதிலை அவரே கூறுகிறார். எங்களை போன்ற முனிவர்களும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தால், இடையூறுகள் ஏற்பட்டால், நாங்கள் தஞ்சம் அடைவதற்கு கைலை மலை, திருப்பார்கடல், பிரம்மலோகம், தேவலோகம் இப்படி சில இடங்கள் உண்டு. அந்த வகையில் நான் கைலை மலை சென்றேன். உனது இடர் தீர வேண்டிய இடம் அயோத்தி என்றது. அடுத்து பார்க்கடலில் வள்ளிகுண்டானை பார்ப்பதற்காக சென்றபொழுது அவனை காண்பதற்கு முன்னமே கௌசிகரே, உமது எண்ணம் நிறைவேறும் இடம் அயோத்தி என்றது. பார்க்கடலிலிருந்து பிரம்மலோகம் சென்றேன். தவமுனியே, நீர் செல்ல வேண்டிய இடம் அயோத்தி என்றது. அங்கிருந்து தேவலோகம் சென்றேன். விஸ்வாமித்திர முனியே, இந்த லோகத்தின் பெருமையெல்லாம் ராமன் முதலானவர்கள் தோன்றியவுடன் அயோத்தியா நகரம் கவர்ந்து விட்டது. நீர் அங்குதான் செல்ல வேண்டும் என்றது. அதனால் நான் அயோத்திக்கு வந்தேன் என்று கூறுகிறார் விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து. என்னணைய முனிவரரும் இமயரும் இடியூரொன்று உடையராயின் பன்னகமும் நகுவள்ளி படிவரையும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தியன்னும் பொன்னகரும் அல்லாத புகழ் உண்டோ இகழ் கடந்த புலவிலேயோ என்கிறான் கம்பன். இப்படி அழகாக வர்ணித்திருப்பது கம்பனின் கவிநயத்தை காண்பிக்கிறது. விஸ்வாமித்திர முனிவர் தான் வந்ததன் நோக்கம் யாது என்பதை அந்த மன்னனிடம் தெரிவிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, யமன் வந்து உன் உயிரை என்னிடம் கொடுத்து விடு என்று கூறியது போல் இருந்தது மன்னனுக்கு என்று வர்ணிக்கிறான் கம்பன். தருவணத்துள் யானியற்றும் தகவேள்விக்கு இடையூறா தவஞ்செய்வோர்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுளியன நிறுதர் இடைவினக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியன நீ சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடு என உயிரிறக்கும் கொடுங்கூற்றில் உளையச் சொன்னான் என்று மிக அழகாக தன்னுடைய கவி நயத்தை காண்பிக்கிறான் கம்பன். தயரதா உலக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு யாகத்தை மரங்கள் அடர்ந்த காட்டில் செய்யப்போகிறேன். அதனை அழிக்க காமம் வெகுளி என்பவர்கள் குறுக்கிடுகின்றனர். அவர்களிடம் எங்களால் போராட முடியவில்லை. அதற்கு உதவியாக இருந்து அந்த யாகத்தை காப்பாற்றிக் கொடுப்பதற்காக உன் புதல்வர்கள் நால்வருள் கரிய செம்மலான ராமனை தந்திடு என்று முனிவர் கேட்க, அது உன் உயிரை என்னிடம் கொடுத்து விடு என்று காலன் கேட்பது போல் காதில் பட்டு துன்பப்பட்டான் தயரதன் என்கிறார். விஸ்வாமித்திரரின் யாகத்தை அழிக்க வந்தவர்கள் தாடகை, மாரீச்சன், சுபாகு ஆகிய மூன்று பேர். காமத்தின் வடிவமான மாரீச்சனையும் கோபத்தின் வடிவமான சுபாகுவையும் காமம் வெகுளி என்று கூறிவிட்டு இவைகளின் உற்பத்தி ஸ்தானமாகிய மயக்கத்தின் வடிவமான தாடகையின் பெயரை கம்பன் குறிப்பிடவில்லை. காரணம், மயக்கத்தின் பெயரை மனிதன் வாயால் சொல்லக்கூடாது. சொன்ன மாத்திரத்திலேயே அதன் நினைவலைகள் ஒட்டிக்கொள்ளும் என்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். வேதமானது ஒரு மனிதனுக்கு ஆயுள் 100 வயது. அதில் பாதி உறக்கத்தில் போய்விடும். மீதமுள்ளது குழந்தை, பாலகன், வாலிபம், மூப்பு பருவங்களில் கழிந்துவிடும். இந்த வாலிப பருவம்தான் உலக சிற்றின்பங்களில் நாட்டம் கொள்ள தூண்டும் பருவம். அதற்குத்தான் மயக்கம் என்று பெயர். அதை வாயால் சொல்லக்கூடாது என்பதால் அந்த பருவத்தை அதுவாகும் என்கிறார் ஆழ்வார். வேதநூல் விராயம் 100, மனுஷர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டும் பேதை பாலகன் அதுவாகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று. ஆகையினாலே மயக்கத்தின் உருவமான தாடகையின் பெயரை கம்பன் குறிப்பிடவில்லை. நான் செய்யும் யாகத்திற்கு உதவி செய்து காத்திட ராமனை தந்திடு என்று ராமனைத்தான் முனிவர் கேட்டார். ஆனால் கம்பன் தசரதன் உயிரை கேட்டான் என்று உருவகப்படுத்தியிருப்பது சரியா என்றால், ராமன் பிறப்பதற்கு முன்பாக காட்டில் ஒரு நாள் பிறவிக் குருடர்களான தாய் தந்தையருக்கு நீர் எடுத்துச் செல்வதற்காக வந்த சிரவணன் என்ற சிரவணகுமாரனை ஏதோ விலங்கு என்று நினைத்து சத்தம் வந்த திசை நோக்கி அம்பெய்து கொன்றான் தசரதன். அதனால் சிரவணனின் தந்தையர் எங்களைப் போல் புத்திரனை இழந்து மரணிப்பாய் என்று சாபம் கொடுத்து இறந்து விட்டனர். அப்போது ராமன் பிறக்கவில்லை. அதனால் முனிவரின் சாபத்தினால் புத்திரபாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று அமைதியாகிவிட்டான். ஆனால் தன் மனதில் அநியாயமாக ஒரு தவறும் செய்யாத அந்த முனிகுமாரனை கொன்றுவிட்டோமே என்ற புன் ரணமானது இதயத்தை அந்த ரணமாக்கியிருந்தது. ராமன் பிறந்தவுடன் அவன் மேல் இருந்த பாசமானது அந்த ரணத்தை புண்ணை மறைத்திருந்தது. இப்போது முனிவர் ராமனை தந்துவிடு என்றதும் சாபம் பலிக்கத் தொடங்கி அந்த பாசம் என்ற தோல் விலக்கப்பட்டதும் அந்த வேதனையை அவனால் தாங்க முடியவில்லை. அதனால் உன் உயிரை கொடு என்று யமன் கேட்பது போல் உணர்ந்தான் தசரதன். அது எப்படி இருந்தது என்பதை மிக அழகாக வர்ணிக்கிறான் கம்பன். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும் புகையில் கனல் நுழைந்தாலெனச் செவி புகுதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆரியர் நின்று ஊசலாட கண்ணிலால் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயர காலவேலான் என்கிறான். விஸ்வாமித்திரர் கேட்டது மார்பில் எறியப்பட்ட வேலாயுதத்தினால் உண்டான பெரிய ஆழமான புண்ணில் நன்றாக பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பை சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படி தயரதன் துன்பப்பட்டான். சிரவணனின் தாய் தந்தையர் மகனை இழந்து துன்பப்பட்டார்கள். தசரதன் ராமன் இருக்கும் பொழுதே துன்பமடைந்தான். துன்பமோ இன்பமோ அவனவன் செயலால் வருவதே அன்றி அதற்கு வேறு யாரும் காரணமில்லை என்பதை கம்பனின் பாட்டால் நன்றாக உணர்த்தப்படுகிறது. ஆகையால் நாம் எல்லோரும் இன்புற்று வாழ நல்ல செயல்களையே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.